அண்ணே வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷண்ணே, வரப்பை பற்றி பேசியிருக்கீங்க, அந்தந்த பகுதியை பற்றி பேசியிருக்கீங்க. அண்ணா தஞ்சாவூரை பற்றியும் அவங்க ஊர் பகுதியை பற்றியும் கோபண்ணன் பேசியிருக்காப்புல. கோபண்ணே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னே. மற்ற விவசாயிகள், நம்மளை தவிர மற்ற விவசாயிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வர ஒரு விஷயத்த அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். மூணு பக்கமும் வந்து ஒரு வயல், மூணு பக்கமும் வந்து செங்குத்தான வரப்பு, ஒரு பக்கம் வந்து சரிவாக இருக்குது. ஏன்னா மேலே வந்து மேட்டுதான பகுதி, அது சரிவாக வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேடான பகுதியிலேருந்து கீழே தண்ணி இறங்கிடும் அப்படின்றதுக்கான கீழ்ப்பகுதியை வந்து அவங்க சரிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க மேல் பகுதியை வந்து சரிவு பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து கீழ்ப்பகுதிக்கு தண்ணி இறங்க வாய்ப்பே கிடையாது. அவங்க இது மாதிரி வச்சுருப்பாங்க. எங்களோட நிலமும் அது மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அந்த சரிவாக இருக்கிற பக்கம் கீழே ஏதாவது மண் சரிந்திருந்தால் மட்டும்தான் எடுத்து அந்த பள்ளமாக இருக்கிற இடத்த மண் அணைச்சிட்டு போகுவார். அப்படி செங்குத்தாக இருக்கிற இடம் என்ன பண்ணுவார், அந்த வரப்பை பிடிச்சி விட்டி உள்ளே தூக்கி போடுவாப்பில். அப்படி போட்டுட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்குத்தாக இருக்கிற வரப்பு கரை ஓரம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சாத்து வரப்புன்னுவாங்க, சேத்து வரப்புன்னுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே பார்த்தீங்கன்னா சேத்து வரப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா அந்த 45 டிகிரின்னு சொல்கிறீங்க பாருங்க, அந்த சரிவு வரலனா கூட ஏதோ ஒரு சரிவான ஒரு நோக்கி தான் வந்து அந்த நிலத்துள்ள இருக்கிற சேத்து எடுத்து வரப்போட செங்குத்தோட வரப்பில் வந்து அணைச்சிட்டு நெல் நடவே செய்வாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான வரப்பு நீரை உறிஞ்சணும் அவங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் அதுவே சரிவாக இருக்கிற வரப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேத்து வரப்பு வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது நீரை அவ்வளோ உறிஞ்சக்கூடிய தன்மையாக இருக்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பில்லு சொல்லியிருக்காரு கோபண்ண, செங்குத்தான வரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரிவு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பில்லு இருக்கிறதால பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கணுவுலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோரை வளராது, அருகம்பில் தான் வளரும். மற்ற பில்களில் வரும் அது கொஞ்சம் மேல் நோக்கி வளரும். ஆனால் சரிவில் பார்த்திங்கன்னா அருகம்பில் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு கணுவும் பார்த்திங்கன்னா அந்த சரிவை பிடிச்சிட்டு இருக்கும். இதுவே செங்குத்தான வரப்பில் தொங்கும், அப்படி தொங்கிட்டு இருக்கும். திரும்ப அது வேலையை தான் கொடுத்துட்டு இருக்கும். இது மாதிரி வந்து விவசாயிங்க வந்து அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு சில வரப்பை பற்றி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு நல்ல ஒரு மகசூலை கொடுத்து வேலை இல்லாமல் ஒரு விவசாயத்தை செய்யணும்னா இன்னும் வருங்காலத்தில் தான் செய்ய முடியும். ஏன்னா பழைய விவசாயிகள்லாம் அதை ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லைன்னு சொல்கிறத விட நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யணுமன்ற ஒரு நிலையில் தான் இருக்காங்க. ஐயாவும் பேசியிருக்காப்புல ரொம்ப நல்லது, கண்டிப்பாக கொண்டுட்டு வரும். வருங்காலத்தில் வரும் விவசாயிகள்லாம் கண்டிப்பாக அந்த நிலையை புரிஞ்சிக்குவாங்க. எப்படி செயல்படுது வரப்பு, முன்னோர் விவசாயிகள் எப்படி இருந்து எப்படி நடத்தலாம், இன்னும் சிறப்பாக எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு வருங்கால நண்பர்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். தாமரா நல்லா பண்ணியிருக்காப்புல, அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிண்ணா.